கண்ணீர் சிந்தும் மேகமானது என் கையில் வந்தவே. காதல் நீரில் மோகமானது நான் காதல் கொண்டவே. கண்ணீர் சிந்தும் மேகமானது என் கையில் வந்தவே. காதல் நீரில் மோகமானது நான் காதல் கொண்ட வேளை. கண்ணீர் சிந்தும் மேகமானது என் கையில் வந்தவே. காதல் நீரில் மோகமானது நான் காதல் கொண்டவே. நான் காதல் கொண்டவே.